எஜமாங்காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். நெஜமா அவர் சொல்லுக்குத்தான் நாகதனம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. சனம் தான் வாழ நல்ல காலம் வந்தாச்சு. நேத்து வர நாம் பார்த்த துன்பம் யாவும் போயாச்சு. வீடு வர ஆத்து தண்ணி வந்து தாகம் தீந்தாச்சு. வீதியெல்லாம் பள்ளி கூட வெல்லு ஓச கேட்டாச்சு. இல்லாம இங்க கிடையாது பொல்லாப்பு நம்ம நெருக்காது. காடு மேடெல்லாம் சொந்தம் தேடும் தொழிலாளி. ஏழை கூட்டம் முன்னேற நீங்க தானே கூட்டாளி. ஊருக்கொரு கஷ்டம் வந்தா பங்கு போடும் பாட்டாளி. உள்ளபடி நீதி சொல்ல தேவையில்லை நாற்காலி. தன்னாலே வணங்குது ஊரு நாடும் கொற கிடையாது. எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். எஜமா அவர் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே.